శ్రీమాన్వేంకటనాథార్య కవితాకేసరీ వేదాంతాచార్యవర్గో మే సన్నిధత్తాం సదాకృతి యస్యవాగ్రతి పర్యంత యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ నబద్ధదీర్ఘం దయానిధిం దేహ ప్రతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనచరం వల్లవీ జనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. இதுக்கு முன்ன கண்ணனுடைய அனுகிரகத்தை பெற்றவர்களை பத்தி நாம பார்த்தோம். இளவரசி ராஜாவும் இருந்தாலும் ஒண்ணுதான், பஞ்சவர்த்தி பண்ணக்கூடிய பிராமணனா இருந்தாலும் எல்லாருக்கும் சமமா பெருமாள் அனுகிரகம் பண்றது என்பதுதான். இங்க சொல்லத்தை அசேஷம் அவிசேஷதனாத்ரிகதஞ்சனாத்ரீசிதுரு சராசரம் அசீகரஸ்ச்சரணபங்கஜயனாங்கிதன்ன தயாசகர்ல சொல்ற அசேஷம் அவிசேஷதா இன்னார் இனியார் என்று இல்லாமல் எல்லாருக்குமே அனுகிரகம் பண்றவராக பெருமாள் இருந்திருக்க. அப்படிப்பட்ட ஒரு பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய இரண்டு பேருடைய வృத்தாந்தங்களை நாம பார்த்தோம். ஸ்ருததேவனுக்கும் அதே மாதிரி ஸ்ருததேவன்றவர் பிராமணர், நித்தியம் உஞ்சவர்த்தி பண்ணி சாட்டின்றிருக்கவர். அதே மாதிரி அந்த மிதில ஜனக, அதாவது மைதில தேசத்துக்கு ராஜாவாக இருந்தவர், அவருக்கும் அனுகிரகம் பண்ணவர். ஆகியால இப்படி ரெண்டு பேருக்கும் அனுகிரகம் பண்ண எம்பெருமானுடைய ஒரு வைபவத்தை நம்ம பார்த்தோம். ஆராத்யைகாத்ம்ய பாவேன மைதில சாப சத்கதி பிரபுணாதிஷ்டான் கிருஷ்ண கிருஷ்ணான் ஸ்ரீஜோத்தமான் ஏவம் சுபக்தயோ ஆஜன்ம பகவத் பகவான் பக்த பக்திமான் பக்தால் உள்ளத்துல பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி, அவர்கள் இட்ட வழக்காக அருகின்ற விஷயத்தை நாம பார்ப்போம். இதுக்கப்புறமா பரீட்சித்த மகாராஜா ஒரு விஷயத்த கேட்கிற, அதுக்கு சுக்கர் பதில் சொல்ற, நாரதர்லாம் பதில் சொல்ற, அந்த விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பாகவத உபன்யாசம் ஆரம்பிக்க செய்யே இது வெறும் கிருஷ்ணனுடைய கதையை சொல்றதுக்காக ஏற்பட்டதில்லை. இந்த உபன்யாசத்தினுடைய ஒரு குறிக்கோளை பாகவதத்துல சொல்லப்படுகிற வேதாந்த விஷயங்கள், பக்தி ரசம், அனுபவ பரிவாகங்கள், இவைகளை எல்லாம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இதில் பகிர்ந்து கொள்ளணும் என்பதானதான். இந்த தசமஸ்கந்தத்துக்கு ஒரு விசேஷம், இது ரொம்ப பெருசு. 90 அத்தியாயம் இதுல இருக்கு. அதுல பூர்வார்த்தம் உத்தரார்த்தம் என்பதாக ரெண்டு இருக்கு. பூர்வார்த்தத்துல வரக்கூடிய 50 சப்தத்துல வரக்கூடிய பல விஷயங்கள்ல வந்து எல்லாரும் நிறைய அந்த கதைகள்லாம் கேட்டிருக்கோம். ஒவ்வொரு சங்கத்துல இருக்கிறது விஷயங்கள்லாம் வரும். உத்தராட்சத்துல வரைச்சே 240 வரைச்சே இதுல வரைச்சே ருக்குணி விவாகம், சிசுபாலோதம், குசேலோபாக்கியானம், இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயங்கள் தவிர மீதி எல்லாம் அவ்வளவா பிரசித்தமா லோக உபன்யாசங்கள்லயோ லோக வழக்குலயோ சொல்றதில்லை. நாம அதுலயும் புலிகூட இப்போ நாம பார்த்த மாதிரி பிராமணன் மிசிலாபுரி ராஜாவுக்கும் பெருமாள் அனுகிரகம், ஒரு செயல் அனுகிரகம் பண்ண விஷயங்கள் எல்லாம் கூட அதிகமா வராது. சில சில பேர் தான் சொல்லுவா, சில இடங்கள்ல தான் சொல்லுவா. அது போக நினைக்கிறேன் வேதாந்த விஷயங்கள் அவைகள்லாம் அனுபவிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திராவையே சதுரோவர்ணான் கிருத்வா பிராமணம் அக்ரதகான்னு சொல்லச்சே, இந்த புராணங்கள் ஏற்பட்டதே எதுக்காகன்னா, வெறும் கதையை சொல்றதுக்கு இல்லை, ருத்யர்த்தங்களை எல்லாரிடத்திலையும் போய் சேரணுன்றதுக்காக தான் மகர்ஷிகள் புராணம் மூலமாக சொல்லி சொன்னார். சில பேரால வேதாத்தியனம் பண்ண முடியாத ஒரு நிலை ஏற்படும். அதே மாதிரி ருத்யர்த்தங்களை அந்த வரிக்கு வரி அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைன்றது ஏற்படுறது. அப்ப பாகச்சு எல்லாருக்குமே ஒரு குறையாதான் இருந்துட்டு இருப்போம், என்னடா இது வேத வாக்கியத்துக்கெல்லாம் நம்மளால அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியலையேன்னு இருக்கலாம். அவளுக்கு எந்த குறையும் வரக்கூடாது என்பதற்காகவே இந்த புராணங்கள் மூலமாக வேதாந்தார்த்தங்களை விசாரமாக சொல்லி சொல்ற இந்த அத்தியாயம், இப்ப நாம பார்க்க போற அத்தியாயம் இருக்கேன், இது வந்து 67வது அத்தியாயம். இதுல சொல்லிருக்கிற வேதாந்த விஷயங்களுக்கு காலக்ஷேப ரூபமா சொல்லணும்னாக்க இது எத்தனையோ நான் சொல்லணும், அது ஒரு வேதாந்த விஷயம் இருக்கேன். இது ஆரம்பமே இருக்கு, இதுல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம இந்த விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். துணியோட இன்னும் சில அடுத்த உபன்யாசங்கள்லயும் கூட இதனுடைய தொடர்ச்சி இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா இதுல இருந்து சில சிலதுதான் சொல்ல போறேன், நானும் மொத்தமே சொல்ல முடியாதுன்றதுனால. பிரம்மன் பிரம்மண்ய நிர்தேசே நிர்குணே குணவருத்தய கதம் சரந்தி ஸ்ருதய சாட்சாத் சததத பரே. நம்ம சாஸ்திரம் இருக்க, நம்மளுடைய மதம் இருக்க, இது வைதிகமான மதம். வேதத்துல என்ன சொல்லிருக்கோ அத அப்படியே அங்கீகரிக்கிற ஒரு மதம் இது நம்மளுடைய மதம். அதுல இந்த விசேஷத்து இருக்கு, சாந்தத்துக்கு ஒரு தனி தன்மை இருந்திருக்கு. வைதிகளோ இல்ல வேதவாதிகளா இருக்கக்கூடிய வைதிகளோ அவெல்லாம் பார்த்தோம்னாக்க, அத்வைதிகள்லாம் வேதத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய ஸ்ருதி வாக்கியங்களுக்கு வரச்சு அர்த்தத்தை சரியா அவளால சொல்ல முடியாது, ஏதோ வேற விதமா ஏதோ சொல்லுவா. துவைத்திகள் அபேத சுத்திகளுடைய அர்த்தத்தை எல்லாம் விட்டுடுவா, அதுக்கு வேற ஏதோ அர்த்தம் சொல்லி சொல்லிருக்கீங்க. அது அவ்வளவு கௌரவமான அர்த்தமாக சொல்லி முக்கிய அர்த்தத்தை சொல்லாத செகண்டரி மீனிங்கா அதை எடுத்துக்கணும்னு சொல்லுவா. எல்லாவற்றுக்குமே முக்கியார்த்தத்தை சொல்றதுன்றது நம்ம சித்தாந்தத்துலதான் இருக்கு. அது விசிஷ்டாந்த சித்தாந்தத்துக்கு ஒரு அசாதாரணமான ஒரு விஷயம். இங்க பரீட்சித மகாராஜாவுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்துக்கு சமாதானம் சொல்ற துக்க மகர்ஷி. சந்தேகம் என்ன அப்படின்னா, சர்வபேதமயோ விக்ரஹ சர்வதேவமயோஸ்மியஹம் சர்வபேதமய விக்ரஹ. பிராமணே அஸ்மாத் பிராமணே வசந்தின்னு சொல்ற பிராமணத்துல எல்லா தேவதைகளும் குடிகொண்டு இருக்காங்கலாம் சொல்லி சொல்றோம். சர்வ வேதமய விப்ரஹான்னு சொல்றதுனால அத்தியனம் பண்றவா விப்ரகதம் இருக்க முக்கியமா, ஆகையால இந்த பிராமணெல்லாம் வேதமயமாக இருந்திருக்க. சர்வ தேவமயோ ஸ்னேகம்னு சொல்லி சொல்ற, நான் தான் எல்லா தேவத்தையாகவும் நான் தான் இருக்கேன்னு சொல்றேன். அதாவது வேதங்களுக்கு பிரம்மத்தை அடைவிப்பிக்கக்கூடிய ஒரு இது இருக்கு. அது மூலமாக நாம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, சாட்சாத் கண்ணன் தான் சர்வேஸ்வரனாக எழுந்துள்ளிருக்கான் என்பதாக. இந்த விஷயத்தை தான் இதுக்கு முன் அத்தியாயங்கள் எல்லாமும் சொல்லியிருக்கேன். விசுத்த சத்வதாம்யத்தா ஸ்வை சாஸ்திர சரீரேணி. இது ஒரு விஷயம். ஸ்வை சாஸ்திர சரீரேணி அப்படின்ற சாஸ்திரத்தை சரீரமாக உடையவர்னு அர்த்தம். இருக்கு சர்வாத்மனா சத்துவமைப்பான திருமேனியும் உடையவன். சாஸ்திரம் மொத்தம் சாஸ்திரத்துல சொல்லப்படுவது எல்லாம் எம்பெருமானதான்னு சொல்லி சொல்ற. பிரம்மதே ஹிருதயம் சுத்தம் சாஸ்திரயோனி ஸ்தவாத்மனஹா யோனே ஸ்தவாத்மனஹா. பரமாத்மாவை நிரூபணம் பண்றோம். ஈஸ்வரன் இருக்கான்னு நிறைய பேர் ஒத்துக்கிறார். ஈஸ்வரன் இருக்கான்னு ஒத்துக்கிறார் சாஸ்திரத்துல. ஆனாலும் ஈஸ்வரன் இருக்கான்றதுக்கு பிரமாணம் என்ன? பிரத்யட்சத்துல நம்மளால பார்க்க முடியுமான்னு பெருமாள் பெருமாள்னாக்க ஈஸ்வரன் அஷ்டாமூர்த்தியா எழுந்திருக்கிற பெருமாள் சேவிக்கிறோம். அது வேற விஷயம். இந்த லோக நியந்தாவாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனை நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. பிரத்யட்ச பிரமாணம் இல்லை. அனுமானத்தினால சாதிக்கிறோம்னு சொல்லி நையாய்கள்லாம் ஈஸ்வரன் இருக்கிறத அனுமானத்தினால சாதிக்கிறார். அந்த அனுமானம் கூட சில சமயம் இல்லைன்னா நம்மளுடைய தோஷத்தினால அதுவா வாதம் பண்ணோம்னாக்க எதிர்வாதம் பண்றவர்களுடைய சாமர்த்தியத்தினால நம்மளுடைய அனுமானம் கூட கீழே விழுந்துடும். அது நிலைக்காத போயிடும். சாஸ்திரத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்கணும்ன்றத சாஸ்திரயோனி துவாத்ம சூத்திரத்தினால வியாச மகர்ஷி சொல்லியிருக்க. அப்போ எம்பெருமான் சாஸ்திரத்தை கொண்டு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியவன் ஒண்ணு. சாஸ்திரம் முழுக்க அந்த பகவத் விஷயமாக தான் சொல்றது. சாஸ்திர பரமாத்மா தான் சொல்றதுன்றதையும் சொல்லி சொல்ற. வேதீஷ சர்வை அகமைவ வேத்யஹா. வேதாந்த கிருது நல்லா அடுத்தது சொல்லி சொல்ற. எல்லா வேதங்களாலேயே அறிய தகுந்தவனாக இருப்பவர் தான் தான் சொல்லி சொல்ற. இப்படி இதுல சொல்லச்சு இந்த பரமாத்மாவுக்கும் சேத்தனா சேத்தனங்களுக்கும் வேறுபாடு. அச்சேத்தனங்களை காட்டிலும் சேத்தனங்கள் வேறுபட்டவையாக திகழ்கின்றன. அச்சேத்தனங்கள்ல சைத்தன்யம் இல்லை, ஞானம் இல்லை, அறிவதுன்றது இல்லை. சேத்தன் ஞான சுரூபமாக இருந்திருக்கான், ஞான குணகனாகவும் இருந்திருக்கான், ஞாதாவாக இருந்திருக்கான், அறிபவனாகலாம் இருந்திருக்கான். ஆகையெல்லாம் அச்சேத்தனத்துக்கும் சேத்தனத்துக்கும் வேறுபாடு இருக்கு. போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வான்றது ஸ்ருதி. போக்யமாக இருக்கக்கூடியவை அச்சேத்தன வஸ்துக்கள். இங்க நாற்காலி போட்டிருக்கு, புண்டு உட்காண்டாக்க அது சோக்ஷமா இருந்துட்டு இருக்கு. இங்க வரக்கூடிய வேதனம், இங்க விசிறி இருக்கு, மின் விசிறி காத்து கொடுக்கறது ரொம்ப சௌகரியமா இருக்கு அப்படின்னு எல்லாம் இருக்கு. இந்த நாற்காலிக்கு அதனுடைய பிரயோஜனத்தை அது அனுபவிக்கிறதுல ஒரு சேத்தனம் தான் அது அனுபவிக்க முடியும். இந்த மின்விசிறியினால வர காத்த அனுபவிக்கிறவன்றது போக்தாவா இருக்கிற ஒரு சேத்தனம் தானே தவிர அது இல்லை. இப்படி போக்தா வேற போக்யம் வேறையா இருந்திருக்கு லோகத்துல. ஆகையில சேத்தனனுக்கும் அச்சேத்தனத்துக்கும் ஒரு வைலட்சண்யம் வேறுபாடு தெரியுது. இந்த சேத்தனனுக்கு ஈஸ்வரனுக்கும் வேறுபாடு, சேத்தனா சேத்தனங்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஒரு வேறுபாடு. அதுல என்ன சொல்றோம் என்ன கேட்டா, இந்த சேத்தனனுக்கு சம்சாரத்துல இருந்துட்டு துக்கானுபவம்ன்றது ஏற்படுறது பத்த திசையில. முக்தனா போனான்னா கூட ஒரு காலத்துல பத்த திசையில அவனும் சம்சாரத்துல இருந்து சிரமப்பட்டவன் தான். நித்யாளுக்கு அது இல்லையே எப்பவும் இல்லையேன்னா கூட ஸ்வேச்சையினால சம்சாரம் அவளுக்கு இல்லாத போல அவளுக்கு எதனால வருதுன்னாக்க, அவள் அதாவது பெருமாளுடைய சங்கல்பம் சதாபசிந்தி சூரியகான்னு இவர்கள் இங்கே இருந்துட்டு சம்சார கந்தம் இல்லாமல் இங்கே இருந்துட்டு சர்வதேச சர்வகால சர்வாவத்தோஜிதமான கைங்கரியங்களும் பண்ணிட்டு இருக்கட்டும்னு பெருமான் சங்கல்பிச்சு அந்த சங்கல்பத்தினாலதான் அவளுக்கு சம்சாரத்துல ஒரு இருக்கும்படியான நிலை ஏற்படல. இப்ப இந்த சம்ஸ்கிருதியில வரக்கூடிய தோஷமும் அந்த பரதந்திரனாக இருக்கிறதுன்றதே ஒரு தோஷமா இருக்கின்றமானாக்க அந்த தோஷமும் பெருமாள் தவிர மீதி பேருக்கு பரதந்திரனா இருக்கிறதுன்றது தோஷம். பெருமாளுக்கு அவரிட்ட வழக்காக நாம் இருக்கிறதுன்றது இருக்க இது நம்மளுடைய சுரூபமாக தோஷமாக ஆகாது. ஆனாலும் லோக திருஷ்டியில பார்த்தோம்னா பரதந்திரனாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு ஆட்பட்டு இருக்கிறதுன்றது இருக்க அது ஒரு குறைவான ஒரு விஷயம். அந்த மாதிரி சம்சார கந்தமும் ஹைய கந்தமும் எதுவுமே இல்லாமல் இருக்கிறவர் ஈஸ்வரன். இப்படி சேத்தனன் அச்சேத்தனன் ஈஸ்வரன் இவா எல்லாமே ஒன்னுக்கு ஒண்ணு விலட்சணமானவை, ஒன்னுக்கு ஒண்ணு வேறுபட்டவை என்பதாக சொல்லி சொல்லிருக்கு. இப்படி சேத்தனன் வேற அச்சேத்தனன் வேற ஈஸ்வரன் வேறன்னு சொல்லிருக்கச்சே இந்த ஈஸ்வரனையும் அதாவது இந்த பரமாத்மாவையும் லோகத்தையும் சமானாதிகரண பிரயோகம் அதாவது லோகத்தையும் சேர்த்து சில சுருதிகள்லாம் சொல்றது. சர்வம் கல்விதம் பிரம்மா என்பதாக சொல்றது, தத்துவமசி என்பதாக. இங்க தத்துவமசி சர்வம் கல்விதம் பிரம்மான்றதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஸ்வேதகேதுவனுடைய விருத்தாந்தம், அதுல உபநிஷத்து எல்லாமே ஒரு கதையை சொல்லிதான் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சொல்லச்சே தத்துவமசின்னு சொல்லச்சே தச்சப்தத்தினால எல்லா லோகத்துக்கும் சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாக இருந்துட்டு இருக்கிறேன் எம்பெருமான். தோம்னு சொல்றதுனால இந்த லோகத்துல சம்சாரத்துல கேய குணங்களோட பொறாமை காமம் குரோதம் முதலிய குணங்களோட சம்பந்தப்பட்டு பிரகிருத்தியோட சம்பந்தப்பட்டு உழல்கின்றவனாக இருந்துட்டு இருக்கிற சேதனன் தோன்ற சப்தத்தினால சொல்ற நீ பிரம்மமாவே ஆகிறாய்னு சொல்லி சொல்ற. இது எப்படி வரும்? இப்பதானே நம்ம பிரம்மத்தை காட்டிலும் சேதனன் விலக்கணம்னு சொல்லி வேறுபட்டதுன்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி இதுவானா சேதன விஷயத்துல சொல்றது அச்சேதனமா இருக்கக்கூடிய சர்வம் கல்விதம் பிரம்மான்னு சொல்லச்சே இதம்ன்ற சப்தத்தினால சர்வமிதம் கழு பிரம்மான்னு அர்த்தம் இருக்கு. நாம பார்க்கக்கூடிய சேத்தனாச்சேத்தனங்களோட சேத்தனன் அச்சேதனன் இவைகளோட இருந்துட்டு இருக்கிற இந்த லோகமானது பிரம்மந்தான் என்று சொல்றோம். இப்படி சொன்னவன இது எப்படி உச்சிதமாக ஆகும்? இதுவும் அதுவும் ஒண்ணு அப்படின்னாக்க சமுதிர ஜலமும் இந்த நதி ஜலமும் ஒண்ணு வேற வேறதான் ஆகுது. நதி ஜலமும் நதி ஜலம் சமுதிரத்துக்கு போன உடனே அது நதிஜலம் அபயம், அதாவது நதிஜலம் தன்னுடைய தனித்தன்மையை இழந்துடுறது. அந்த நதிஜலம் வேற சமுதிர ஜலம் வேறன்னு பிரிச்சு பார்க்க முடியாததாக ஆயிடுறது. இந்த மாதிரி எல்லாம் அபேதம் சொல்லி அந்த மாதிரி அபேதம் இந்த இடத்துல சொல்றோமா, அதாவது சர்வங்கல் வித பிரம்மான்ற இடத்துலயோ தத்துவமசின்ற இடத்துலயோ பிரம்மத்துக்கும் சேத்தனா சேத்திரங்களுக்கும் அபேதம் வேறுபாடு இல்லாமல் சொல்றதா, எப்படி இந்த மாதிரி சமானாதிகரண பிரயோகம்ன்றது எப்படி சொல்ல முடியும் என்கிற ஒரு பெரிய சந்தேகம். இப்படி சொல்றதுக்காக இன்னும் ஒரு விஷயமா சொல்லி சொல்றோம். சர்வங்கல் விதம் பிரம்மன்னு சொல்லச்சு தத்துவமசின்னு சொல்லச்சு எல்லாம் நம்ம சித்தாந்த பிரகாரத்துல வரைச்சு இந்த சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் ஈஸ்வரனுக்கு சரீரமாக திகழ்கின்றன. தச்சப்தத்னான்னு சொல்லக்கூடிய பரமாத்மாவும் தொம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற இந்த சேத்தனும் தத்து சோமாசி, நீ அதுவாக ஆகிறாய், பிரம்மமாக ஆகிறாய்னா பிரம்மத்துக்கு சரீரமாக இருந்துட்டு நீ அந்த தோன்ற சப்தமும் பரமாத்மாவைதான் குறிக்கிறதுன்னு சொல்லி சொல்றோம். அதுக்கு இன்னொரு வேதாந்த விஷயம் தான் இன்னைக்கு சொல்ல போறது. பிரகார வாக்கிய சப்தானால் பிரகாரி பர்யந்தம்னு வேதாந்தத்துல சொல்லி சொல்ற ஒரு சொல், சொல்லினால் சொல்லப்படும் பொருள் என்று ரெண்டு இருக்கு. இப்போ சொல்லப்படும் பொருள்னு சொல்லிச்சு, எல்லா சப்தங்களும் ஈஸ்வரனை தான் சொல்றது, பரமாத்மாவை தான் சொல்றதுன்னு சொல்லினால் சொல்லப்படும் பொருளாக இருப்பவர் எம்பெருமான் என்று சொல்ற. வேதைஸ்வ சர்வை ரகமேவ வேத்யஹா, வேதாட்சராணி யாவந்தி பட்டிதானி த்விஜாதிபிகி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்தித்தானி நசம்சயான்னு சொல்ற. இப்படி வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு அக்ஷரங்களுமே கூட பரமாத்மாவை தான் சொல்றது, பரமாத்மாவுடைய திருநாமம் தான் தாவந்தி ஹரிநாமானின்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரி வேதத்துல சொல்லச்சு வேதைஸ்வ சர்வை ரகமேவ வேத்யான்னு, வேதம் முழுக்க வேதத்துல இருக்கிற எல்லா சப்தங்களாலையும் எல்லாவற்றாலேயும் சொல்லப்படும் பொருளாக நான் தான் இருக்கேன்னு பெருமாள் பரமாத்மாவது கண்ணன் சொல்லி சொல்ற. வேதம் சப்த ராசி, ஒரு சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. அந்த மாதிரி வரைச்சே ஒரு சப்தத்தினால சொல்லப்படும் பொருள்ன்றது துணின்னு சொல்றோம், பட்டகான்னு சொல்லி சொல்றோம். அது பல தந்துக்களோட நூல்னால செயற்கையினால ஏற்பட்ட ஒரு நாம குடுத்திக்கிற ஒரு சாதனமாக இருக்கிறது, அது பட்டகான்றதுனால அது சொல்றது. அதே மாதிரி கட்டகான்னு சொல்றோம், படம்னு சொல்றோம், நாற்காலின்னு சொல்றோம். இப்ப இந்த சப்தங்களை சொல்லச்சு, இந்த சப்தங்களால சொல்லப்படும் பொருள் வேற வேறையா இருந்துருக்கு, நாம பிரத்யத்துல பார்த்துட்டு இருக்கோம். இப்படி பிரத்யத்துல நாம வேற வேறையா இந்த சொல்லப்படும் பொருளை பார்த்துட்டு இருக்கச்சு, வேதத்துல இருக்கிற சப்தங்கள்லாம் கூட இதே வியாக்கரணம்னு வரைச்சே எல்லாத்துக்கும் ஒன்னாதான் இருந்துருக்கு. ஏதோ சில இடங்கள்ல ஸ்வரத்துல வரைச்சேயோ சமாசம்லாம் வரைச்சேயோ இல்ல சில சில பிரயோகங்கள் ஏகவச்சனம் போகவச்சனம் எல்லாம் சொல்லச்சேன்னா, அப்போ உண வேதத்துல சொன்னது ஆர்ஷம் ரிஷி பிரயோகம், அதுல நம்ம தோஷம் சொல்லக்கூடாது, வியாக்கரண தோஷம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனா இங்க மொத்த சப்தங்களுமே வேதத்துல சொல்லப்படுகின்ற எல்லாமே எம்பெருமானை தான் குறிக்கின்றன என்று எப்படி சொல்ல முடியும்? இது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம்தான். இது இந்த சந்தேகத்தை தான் இவர் கேட்கிறே, பரீட்சித் மகாராஜா கேட்கிறே. அதுக்கு சமாதானத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த சப்தங்களுக்கு அர்த்தம் சொல்லச்சு, அது பிரைமரி மீனிங் மீனிங் செகண்டரி மீனிங் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றோமோ இல்லையா, அந்த மாதிரி சொல்றோம். நல்ல அதாவது ஒண்ணுமே தெரியாதவனாக இருந்துருக்கான், எவ்வளவு சொன்னாலும் புரியல அவனுக்கு. அவனை பார்த்து சொல்றோம், நீ சுத்த கடண்டா நீ அப்படின்னு சொல்லி சொல்றோம். சுத்த கடண்டான்னாக்க கடம், கடன்னாக்க ஒரு சொம்பு பாத்திர விசேஷம். அவனை பார்த்து சுத்த கடண்டான்னாக்கா என்ன அர்த்தம், அவன் என்ன பாத்திரமான்னு அவன் இல்ல. ஒரு அச்சேதனத்துக்கு சொன்னாக்கா அதுக்கு எப்படி ஒன்னும் புரியாதோ அந்த மாதிரி உனக்கு சொன்னாலும் ஒன்னும் புரியலன்னு அர்த்தம். அவனை பார்த்து கட்டம் இங்க வாடான்னு கூட்டமானாக்க அப்ப அது என்ன அர்த்தம், இவனும் ஒன்னும் தெரியாதவனா இருக்கான்னு அர்த்தம். செகண்டரி மீனிங்ல வருது, அதுக்கு லக்ஷணம்னு பேர். கங்காயங் கோஷகான்னு சொல்லி சொல்றோம், கங்கையில ஒரு இடச்சேரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அது கங்கன்றது கங்கா சப்தம் பிரவாகத்தை சொல்றது. அங்க போய் ஒரு வாதம் பண்ற ஸ்தலம் இருக்குமன்னா இருக்காது. அப்ப அந்த கங்கா சப்தத்துக்கு வேற ஒரு மீனிங், செகண்டரி மீனிங்கா என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல கங்கா தீரத்தை போய் சொல்றது, கங்கை கரைய சொல்றது. இதுக்கு லட்சண என்பதாக லட்சணையினால அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றோம். இப்ப சர்வங்கல்விதம் பிரம்மா தத்துவமசி இந்த மாதிரி வாக்கியங்கள்ல எல்லாமே பிரம்மந்தான்னு சொல்றதோ நீயும் பிரம்மந்தான்னு சொல்றதோ இந்த வாக்கியங்கள்ல வரைச்சு முக்கியார்த்தத்துல சொல்றோமா இல்ல கவுனார்த்தத்துல சொல்றோமா செகண்டரி மீனிங்ல சொல்றோமான்றதுதான் கேக்குறேன். பிரம்மன் பிரம்மன் அனிர்தேசே நிர்குணே குணவருத்தய கதஞ்சரந்தி ஸ்ருதய சாட்சாத் சுதசத பரே. மகர்ஷியினுடைய வார்த்தை, மகர்ஷியை பார்த்து கேட்கிற வார்த்தை, ராஜாவுனுடைய வார்த்தை, பரீட்சேசு மகாராஜாவுடைய வார்த்தை. ஹே பிரம்மன் அவர் சுக்கரை பார்த்து கேட்கிறது, பிரம்மவித்தாக இருக்கிற பிரம்மன் சொல்லிட்டு அநிர்தேசே அதாவது சேத்தனங்களோடையும் அச்சேத்தனங்களோடையோ ஏதோ ஒரு குணத்தை கொண்டு சஜாதீயமாக ஒரே வகையை சார்ந்ததுன்னு சொல்ல முடியாததாக இருக்கிறது அந்த பிரம்மன்னு சொல்லக்கூடிய பரமாத்மா. அநிர்தேசே நிர்தேசேத்தனம் அச்சேத்தனம்னு சொல்ல முடியாததாக இருந்தது இருக்கிறது. அதாவது சேத்தனா சேத்தனங்களோட கேட்டகரைஸ் பண்ண முடியாததாக இருக்கிறது. அதுக்குதான் ஏற்கனவே ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், இந்த சேத்தனங்கள் அச்சேத்தனத்தை காட்டலாம், அச்சேத்தனங்களை காட்டலாம், வேறுபட்டவை. சேத்தனம் அச்சேத்தனம் இவை இரண்டையும் காட்டிலும் வேறுபட்டதாக பிரம்மம் இருக்கு, பரமாத்மா இருக்குன்றத ஆரம்பத்திலேயே பிரதிஜை பண்ணியாச்சு. அப்படி இருக்கச்சே அச்சேத்தனத்தையோ சேத்தனத்தையோ சொல்கின்ற சப்தங்கள் மாத்திரம் எப்படி பரமாத்மாவை குறிக்கும் என்று கேள்வி. அப்ப சொல்லச்சே என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல பல பல சந்தேகங்கள்லாம் வருது. இந்த விசேஷனம் விசேஷம்னு சொல்லி சொல்றோம், விசேஷனம்னா ஆட்ரிபியூட்ஸ், அதுல இருக்கக்கூடிய குணங்கள், குணங்கள் செயல்கள் இதெல்லாம் கொண்டு சொல்லி சொல்றது. ஸ்தூலகா ராமஹா ஸ்தவிரஹா ராமஹா இப்படி எல்லாம் லோகத்துல பிரயோகம் இருக்கு. ஸ்தூலகா ராமன்னா ராமன் குண்டா இருக்கான்னு அர்த்தம். குண்டா இருக்கிறதுன்றது அவனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு குணம். ஸ்தவிரஹா ராமஹா விருத்தஹா ராமஹான்னு அர்த்தம், ராமன் விருத்தம்னு அர்த்தம் அதுக்கு. இப்படி இந்த குணங்கள் எல்லாம் கொண்டு போய் பின்ன பிரவர்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விருத்திஹி, இந்த சப்தத்தை தனியா பிரயோகம் பண்ணணுமோனா ஸ்தூலகான்னு, தனியா பிரயோகம் பண்ணணும்னா குண்டுன்னு அர்த்தம். அதே மாதிரி விருத்தகான்னாக்க வயசானதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான் அர்த்தம். இப்ப ஸ்தூலகா விருத்தகா ராமஹா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க இங்க தனியா இருக்கச்சே ஒவ்வொரு சப்தத்துக்கும் பிரவிற்த்தி நிமித்தம்னு ஒண்ணு, இந்த சப்தத்தினால சொல்லப்படும் பொருள்னு சொல்லி சொல்றது. இப்படி வியாக்கரண பிரகாரத்துல பிரவிற்த்தி நிமித்தம் அதாவது வேற வேறைய சொல்லப்படும் பொருள்கள் ஏகஸ்மின், அதாவது அந்த சப்தத்தை தனியா பிரயோகம் பண்ணினோம்னாக்க வேற வேற பொருளை குறிக்கும். ஆனா அது எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு. இந்த ராமன்ற இடத்துல அந்த ஸ்தூலத்துன்ற தர்மமும் இருக்கு, விருத்தத்துன்ற தர்மமும் இருந்திருக்கு. ஆகையால ஏகஸ்மின் இதுக்கு சாமானாதிகாரண்யம்னு பேரு. அந்த மாதிரி இந்த இடத்துல வரைச்சே இப்போ சமானாதிகரன் எல்லா இடத்துலயும் சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படின்னு சமானாதிகரண பிரயோகம் ஒரே விபக்தியில பிரயோகம் பண்ணிருக்க. தத்துவமசின்னு சொல்லத்தையும் ஒரே விபக்தியில தத்துவ தோன்றத்துக்கு பிரயோகம் பண்ணிருக்க. இது ஸ்ருதியில இருக்கு. இப்ப இந்த சமானாதிகரன் என்பது எப்படி சொல்ல முடியும் என்பதாக ஒரு கேள்வி. இப்ப பார்த்தோம்னா இப்ப இது முக்கியார்த்தத்துல சொல்றதா, பிரைமரி மீனிங்ல சொல்றதா, இல்ல செகண்டரி மீனிங்ல சொல்றதா? முக்கியார்த்தத்துல சொல்லச்சே அந்த துணின்னு சொல்லுமோ குடம்னு சொல்லுமோ அதெல்லாம் அந்தந்த வஸ்துவுதான் லௌகிக பிரகாரத்துல முக்கியார்த்தத்துல சொல்றது, சாட்சாத்தாக சொல்றதுன்னு அர்த்தம். சரி, இது லட்சணையா சொல்றதுன்னு சொன்னோமா, அதாவது அதுல எல்லாமே முக்கியார்த்தத்தை தான் சொல்றதுன்னு சொன்னாக்க அப்ப எல்லாமே எல்லா சப்தங்களும் பிரம்மத்தை தான் சொல்றதுன்னு ஆயிடும். அப்போ ஒவ்வொரு சப்தத்தினால குடம் துணின்னு சொல்ற சப்தங்களால வந்து அந்தந்த வஸ்துக்களையே குறிக்கலன்னு ஆயிடும். அந்த சப்தங்கள் அந்த வஸ்துக்களை குறிக்காது, மொத்தமே பிரம்மத்தை தான் சொல்றதுன்னு சொல்லிட்டோமா, முக்கியார்த்தம் அதுல சொல்லிட்டோமானாக்கா இது போய் செகண்டரி மீனிங்கா ஆயிடும். இல்ல இல்ல லட்சணையா சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னமானாக்க, அப்போ லட்சணையா சொல்லச்சே வந்து அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வேதாந்த சர்வகிஷ்ட வேதையே அகமேவ வேத்தியான்னு சொல்லச்சே அந்த செகண்டரி மீனிங்கா சொல்லல. தத்துவசின்றதோ சர்வம் கல்விதம் பிரம்மான்னு இந்த இடத்துல சொல்லப்பட்ட இதுகள்லாம் இந்த ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் முக்கியாத்மா தான் சொல்லிருக்கே தவிர லட்சணையா சொல்லல. ஆகையால இப்படி சொல்ல முடியாதுன்னு சொன்ன இல்லத்துல சில ஸ்ருதிகளுக்கு வரைச்சே முக்கியார்த்தமா சொல்லிக்கலாம். இப்ப சில ஸ்ருதிகளுக்கு வரைச்சே செகண்டரி மீனிங்கா சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒண்ணு சொன்னமன்னா, வேதம் எப்பவுமே பிரத்யக்ஷ விருத்தமான விஷயத்த சொல்லாது. ஆதித்யோ யூபகா யஜமான பிரஸ்தரகா அப்படின்னு எல்லாம் சொல்லி அர்த்தம் சொல்லுவோம். ஆதித்யோ யூபகான்னாக்க அந்த யூபஸ்தம்பமே தான் ஆதித்யம்னு அர்த்தம் இருக்கு. ஆதித்யோ யூபகான்றதுக்கு பிரயோகம் பண்ணுச்சு. அந்த யூபஸ்தம்பம் போய் ஆதித்யம் ஆகுமா சூரியன் ஆகுமா ஆகாது. அப்ப அந்த யூபஸ்தம்பம் சூரியன் மாதிரி படப்படப்படான்னு இருக்குன்னு அந்த அர்த்தத்துல சொல்றது. அப்ப ஆதித்யோ யூபகான்றது செகண்டரி மீனிங்ல சொல்லப்பட்டதாக இருந்திருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல வேதத்துல சர்வம் கல்விதம் பிரம்மா தத்துவமசின்ற வாக்கியங்கள்லாம் லட்சணையா சொல்றதா இல்ல முக்கியார்த்தமா சொல்றதா, இது லட்சணையா சொல்றதுன்னு சொன்னா இதுக்காக இவ்வளவு கட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுல வேதத்துல இது சமர்த்தனம் பண்றது. முக்கியமா சொல்றதுன்னாக்க எப்படி முக்கியமாக ஆகும் எனக்கு புரியல. நீங்க எனக்கு பதில் சொல்லணும். அதுதான் அனிர்தேசே நிர்குணே குணவருத்தையா நிர்குணே பிரம்மணி குணவருத்தையா கதம் சரந்தி சாட்சா சததகா பரே. சரி, ஒரு சில ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் முக்கியமான அர்த்தத்துல பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கின்றன. சில சில சப்தங்கள்லாம் செகண்டரி மீனிங்ல லட்சணையாவோ வேற ஏதோ ஒரு கவுனார்த்தத்துல பிரயோகம் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லலாமே அப்படின்னா, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா வேதம் முழுக்கவே முக்கியார்த்தத்துலதான் பரமாத்மாவை சொல்றதுன்றது சித்தம். அதுக்காக தான் ஏற்பட்டது. இத்தனை சாஸ்திரங்களும் அதை தான் குறிக்கின்றன. அப்படி இருக்கச்சே எந்த பாகத்தை முக்கியார்த்தமாக சொல்றது, எந்த பாகத்துல கவுனார்த்தமாக செகண்டரி மீனிங்கா எடுத்துக்கிறது, அதுல போனா மொத்தம் இப்போ இந்த அத்வைத்தி இப்போ மொத்த பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் ஆயிடும். இதுல வரைச்சு விபேத் அல்பஸ்ருதாது வேதா மாமயம் பிரதரிஷ்யதி என்பதாக வேதமாதா பயப்படுறாளாம். இந்த ரெண்டும் கிட்டாம தெரிஞ்சுட்டு வாழால இப்படிதான் சொல்லிருக்கு அப்படிதான் சொல்லிருக்குன்னு அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சிக்காத சொல்றவங்களால அந்த மாதிரி ஆகுது. ஐயோ எனக்கு அபார்த்தத்தை சொல்றேன்னு சொல்லி சொன்ன. நேற்று ஏதோ ஒரு விஷயம் வந்தது. இதுல திருவந்தாதி பாசுரத்துல வரைச்சு சந்தியாவதனம் பண்றதுனாலயோ அதுல ஜபம் பண்ணச்சு எண்ணுவதுனாலயோ என்ன பிரயோஜனம் பகவன் நாமாவை உச்சரிக்காமல் அப்படின்னு சொன்னா இப்ப சந்தியாவதனமே பண்ணுவானு ஆழ்வார் சொல்லிட்டாரா இப்படி எல்லாம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த ஜப்பம் எல்லாம் ஜப்பத்துக்கு வரைச்சு சங்கியா ரொம்ப முக்கியம். அதாவது என்னைக்காவது பண்ணமானாலும் பகவன் நாமாவுக்கோ மந்திரத்துக்கோ பிரயோஜனம் இருக்கு. இருந்தாலும் எண்ணி பண்ணினுமானா அதுக்கு பிரயோஜனம் அதிகம்னு சொல்லி சொல்லிருக்கு. இந்த எண்றதுன்றது எத்தனையோ பிரகாரமா எண்ணலாம். ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு ஏதனா ஒரு இத சோழி மாதிரி வச்சுட்டு கூட ஒரு புளிங்கொட்ட சோழி அதெல்லாம் வச்சுட்டு கூட எண்ணலாம். அக்கமாலை கொண்டு எண்ணலாம், எல்லாம் எண்ணலாம். ஆனா அதை காட்டுல அந்த விரலால எண்றது இருக்க அது விசேஷம்னு சொல்லி இங்க தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்றது. எப்படி அந்த மாதிரி எல்லாம் வரைச்சு அங்க சந்தியாவந்தனம் என்னத்துக்காக சொல்றது, சந்தியாவந்தனத்தை வாணான் போய் ஆழ்வார் சொல்லுவேறான்னா இப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருக்கோம். பாசுரத்துக்கு அப்படி அர்த்தம் இல்லை. அவ சரியா ஆழ்வாருடைய ஹிருதயம் புரிஞ்சிக்காத சொல்ற வார்த்தை இது. இது இந்த வேதாட்சரங்கள் எல்லாம் வேதத்துல வேற வேற சப்தங்களை சொல்லியிருந்தாலும் கூட அவளுக்கும் அந்தரியாமையாக இருந்திருக்கிற பெருமாள்தான் எல்லாமே வேதத்தை சொல்லக்கூடிய இந்திரன் சூரியன் இப்படி சோமன் அப்படின்னு சொல்ற சப்தங்கள் தான் சொல்லுகின்றன என்பதுதான் நாம தெரிஞ்சுண்டு. நாம் அப்படி அந்த சந்தியாவந்தநாதிகள் தேசகர்மாக்களை அனுஷ்டிக்கச்சு வேற வேற தேவதா சப்தம் இருந்தாலும் கூட அந்த தேவதைக்கும் அந்தரியாமையாக இருந்திருக்கிற பெருமாள் ஆராதிக்கிறதாக நாம காரியம் பண்ணணும்ன்றத முக்கியமா சொல்லி சொல்ற. அதே மாதிரி பகவன் நாம உச்சாரணம் பண்ணாலே போறோம். சில நகினிந்தா நியாயம்னு ஒண்ணு, சில பேர் குறைப்படம் பண்ணலாம், சில பேருக்கு சந்தியாவனம் பண்றதுக்கு யோகியத்தை இல்லாத இருக்கு, அவள்லாம் ஐயோ நான் சந்தியாவனம் எல்லாம் பண்ணல என்னக்காட்டிலும் அவ வசத்தியோ என்னமோன்னு நினைச்சுக்க வேண்டாம். நீ பகவன் நாம உச்சாரணம் பண்ணாலே அவ சந்தியாவந்தநாதிகளை அனுஷ்டிச்ச என்ன பலன் ஏற்படுமோ அந்த பலன் உனக்கு ஏற்பட்டுடும்ன்றதுக்காக அதை தெரியப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தையை தவிர சந்தியாவந்தனத்தை வாணான்னு சொல்றதுக்காக ஏற்பட்டது அல்ல. அந்த மாதிரி இப்போ வேதத்துல சொல்லப்பட்டது எல்லாமே முக்கியார்த்தத்துல தான் சொல்றது, பிரத்யட்ச விருத்தமான எதையும் சொல்லாது அப்படின்னு எல்லாம் சொல்லியாச்சுனாக்க இப்போ இந்த சேதனம் அச்சேதனம் இந்த ரெண்டு கேட்டகரிக்குள்ள அத வந்து சொல்ல முடியாததாக இருக்கிறவர் ஈஸ்வரன் பிரம்மம். அதே மாதிரி நிர்குணம் ஹய குணம் இல்லாதவராக இருந்திருக்கிறவர் அந்த திரிகுணம்னு சொல்லக்கூடிய சத்துவம் ரஜஸு தமசுன்னு சொல்லக்கூடிய அந்த திரிகுணம்ன்றது எம்பெருமானிடத்துல இல்லை. அதுக்கப்புறமா சொல்லச்சே இப்படிப்பட்ட பரபிரம்மத்துல போய் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா தத்துவம் கல்விதம் பிரம்மா தத்துவமசி இப்படி எல்லாம் எப்படி லோகத்துல சொல்லக்கூடிய சப்தங்கள்லாம் பரமாத்மாவை தான் குறிக்கின்றனன்னு எப்படி சொல்ல முடியும்னு கேள்வி இல்லை. இதுக்காக தான் அவர் கேட்கிறேன் பிரம்மன் பிரம்மண்ய நிர்தேசே நிர்குணய குணவத்தய கதஞ்சரந்தி ஸ்ருதய சாட்சாத் சதுசதஸ்வரே. இதுக்கு சமாதானம் மகர்ஷி சொல்றே, புத்தீந்திரிய மனப்பிராண பிராணான ஞானானாம் பிராணம் புத்தீந்திரிய மனப்பிராணம் ஜனானாம் அசிருஜத் பிரபு மாத்ரார்த்தஞ்ச பவார்த்தஞ்ச ஆத்மனே கல்பனாயச்ச. இப்ப எல்லா சப்தங்களும் பெருமாள்தான் குறிக்கிறதுன்றதுக்கு சொல்லச்சே, சரீர வாசிக்க சப்தம்னா சரீரி பரியந்தமாக சொல்லி சொல்றதுன்னு சொல்றாரு. இந்த சரீர சரீரி பாவம்ன்றது நம்ம சித்தாந்தத்துக்கு அசாதாரணமான ஒரு விஷயம். ஆண் இவர் ஆண் இவர் பெண் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆணா இருக்கிறதும் தன்மை பெண்ணா இருக்கிறதும் தன்மைன்றது சரீரத்துல தான் இருக்கே தவிர ஆத்மால இல்ல. ஆத்மா எல்லாம் ஒன்னாதான் இருந்துருக்கு. ஆனா கூட ஆண் அப்படின்னு சொல்லி சொன்னமானாக்க இவர் ஆண்னு சொல்லச்சு அந்த சரீர சரீரத்தை குறிக்கின்ற அந்த சொல்லும் கூட ஆண்ற சொல்லும் கூட சரீரி அந்த சரீரத்தை உடையவனாக இருந்திருக்கிற அந்த புருஷனை சொல்றது. அயம் மனுஷா அயம் பிராமணா அயம் தேவகா இயம் கௌமுகு இப்படி லோகத்துல விவகாரம் பண்றோம். இவன் மனுஷன் இவன் தேவன் இவன் ராட்சதன் இது மாடு அப்படின்னு எல்லாம் விவகாரம் பண்றோம். நம்ம இப்படி விவகாரம் பண்ணச்சே அந்த தேவத்துவம் மனுஷத்துவம் தேவனாக இருக்கும் தன்மை மனுஷனாக இருக்கும் தன்மைன்றதெல்லாம் இருந்திருக்க இதெல்லாம் சரீரத்துல தான் இருக்கே தவிர ஆத்மால இல்ல. ஆனாலும் அந்த சரீரத்தோட சரீர வாசிக சப்தமா இருக்கிறது இந்த சரீரம் இல்லாத இருக்கச்சே அயம் மனுஷியான்னு அந்த சரீரத்துக்கு விவகாரம் வராது. அங்க சொல்லச்சே மனுஷ சரீரம்னு தான் விவகாரம் வருமே தவிர அயம் மனுஷனான்னு விவகாரம் வராதுங்க. அதனால அப்ப சரீர வாசக சப்தங்கள்லாம் சரீரி பரியந்தம்னு சொல்லிருக்கு. அதனால இப்ப இங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டா, இவருடைய தாத்பரியம் ராஜா ராஜா வந்து இப்ப எல்லா லோகத்துல இருக்கக்கூடிய சமஸ்த வஸ்துக்களும் சேதன சேதனங்கள் எல்லாம் ஈஸ்வரனுக்கு சரீரமாக இருக்கிறதுனால, இப்ப இந்த சரீரத்தை இந்த மனுஷத்துவம் தெய்வத்துவம் ஆண் பெண் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற இந்த சரீரத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள்லாம் கூட சரீரியாக இருந்திருக்கிற பரமாத்மாவிடத்துல பிரைமரி மீனிங்லயே முக்கியார்த்தத்திலேயே அபிதான உத்தியிலேயே வரும் அப்படின்றது இங்க சொல்ல போற விஷயம். இது அதை நான் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன். ஆகையில இந்த மாதிரி சொல்லச்சே தத்துவம்னு சொல்றதுனால, தத்துவம் சீனோ சர்வம் கல்விதம் பிரம்மான்னு சொல்றதுனாலயோ தப்பில்ல அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இப்ப இவருடைய கேள்வி நமக்கு புரிஞ்சிருச்சு. பரீட்சித் மகாராஜாவுடைய கேள்வி புரிஞ்சிருச்சு. சமாதானமும் இப்ப நானும் சொல்லியிருக்கோம், ஆனா இங்க மாரடி எப்படி சமாதானம் சொல்றதையும் நம்ம பார்ப்போம். புத்தீந்திரிய மனப்பிராணான் ஜனானாம் அசிருஜதே பிரபு மாத்ராச்ச பவார்த்தஞ்ச ஆத்மனே கல்பனாய தைஷா உபனிஷத் பிராமி பூர்வேஷாம் பூர்வஜே திருதா ஸ்ரத்தையா தாரயே யஸ்தாம் க்ஷேமம் கச்சத் யகிஞ்சனஹ. இந்த ரெண்டு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டோம் அல்லது போறோம். பெருமாள் என்ன பண்ற என்ன, அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிசிய நாமரூபே வியாக்கரவாணின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றது. ஒவ்வொரு சேத்தனத்திலையும் பெருமாள் அனுப்பிரவேசம் பண்ணி அந்த பெயர் உருவம் இவைகளை எல்லாம் பண்ண என்பதாக அர்த்தம் இருக்கு. ஆகையால வந்து தத்பிரம்ம சர்வாணி ரூபாணி விசிந்திய தீரா நாமானி கிருத்வா பிவதம் யதாஸ்தே. பெருமாள் முதல்ல சங்கல்பிக்கிறேன், எந்தெந்த ரூபங்கள் எப்படி எப்படி இது பண்ணணும்ன்றது சங்கல்பிக்கிறேன். அவருடைய சங்கல்ப பிரகாரம் தானே தான் பலவாக ஆறு, சேத்தனமாகவும் அச்சேத்தனமாகவும் எல்லாத்துக்குள்ளேயும் அந்தர்யாமியாக உள்ள இருந்துட்டு தானே தான் ததனு பிரவிசிய சச்ச அபவது. அதனுடைய தத் சிருஷ்டுவா லோகத்துல இந்த படைப்புகள் எல்லாத்தையும் அவர் சிருஷ்டி பண்றேன். ததைவானு பிராவிசத்து அதுக்குள்ள அவரே நுழைகிறேன். அனுப்பிரவிசிய சச்ச தேச்ச அபவது. சச்சன சச்சப்தத்தினால ஜீவன் சொல்றது, சச்சப்தத்தினால அச்சேத்தனத்தை சொல்றது. அவரே தான் சேத்தனமாகவும் அச்சேத்தனமாகவும் ஆராய்ந்தார். இந்த சேத்தன சேத்தனங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக ஆகின்றன என்பதுதான் அர்த்தம். இது இப்போ இதுல இருந்தே இந்த கேள்விக்கு சமாதானம் சொல்லிடுறோம். எல்லா சப்தத்தும் சரீர வாசக சப்தம்லாம் சரீர பரியந்தமாக இருக்குன்னா எல்லாத்துக்கும் அந்தரியாமையா இருக்கேன்னாக்க, நாம லோகத்துல ஒரு மனுஷனை பார்த்து இவனுக்கு தேவதத்தன்னு பேரு இவனுக்கு சோமன்னு பேரு அப்படின்னு சொன்னாக்க, இது எல்லாம் எம்பெருமானுடைய சரீர வாசக சப்தம். மனுஷன்னு சொல்றது ஆண்டு சொல்ற மாதிரி சரீர வாசக சப்தம். அத்தோடு நிக்காது, அந்த சோமனோட நிக்காது, சோமனுக்கும் அந்தரியாமியாக இருக்கக்கூடிய பெருமாள் பரியந்தம் போறது. அதே மாதிரி சேத்தன சேத்தனங்கள் எல்லாத்துக்கும் சரீர வாசக சப்தம் பெருமாள் பரியந்தம் போறதுன்னு சொல்லி சொல்லணும். இப்போ பெருமாள் என்ன பண்றாருன்னா, மகாப்பிரளய காலத்துல சமஸ்த சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய சரீரத்துல போய் ஒட்டிவிடும். அதாவது பெயர் உருவம் எதுவும் சொல்ல முடியாத, பிரிச்சு பார்க்க முடியாதபடிக்கு அங்க இருந்திருக்கு. இப்ப இந்த சிதஜி பதார்த்தங்கள் எல்லாவற்றுக்கும் பெருமாள் அந்த சன்னிவேசத்திலையும் எம்பெருமானுக்கு சரீரமா தான் திகழ்கின்றன. திருட்டி பிரகரணத்தும் போதும் பெருமாள் சங்கல்பிச்சு அதை சிருஷ்டி பண்ணி அது உள்ள தானே அனுப்பிரவேசம் பண்ணி அதுக்கு உருவம் பெயர் எல்லாத்தையும் அவர் கொடுக்கிறேன். இப்போ இது விட்டு பிரிக்க முடியாததாக அபிரதசித்த விசேஷனம்னு சொல்லி சொல்றது. இந்த அபிரதசித்த விசேஷனமாக இருக்கிற அப்படின்னாலதான் இந்த இடத்துல சமானாதிகரண பிரயோகம்ன்றது வருது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல வரைச்சு ஸ்தூலகா ராமஹா தவிரஹா ராமஹான்னு சொல்லச்சு எல்லாம் இந்த கிழத்தன்மையும் இந்த ராமன்றதையும், அந்த கிழத்தன்மைன்றது ராமனை விட்டு பிரிக்க முடியாததான ஒரு தர்மம், அபிரதசித்தமான தர்மம். அந்த இடத்துல அந்த பிரயோகம் பண்ற இடத்துல வரைச்சு ஸ்தூலகான்னு சொல்றதும் அந்த மாதிரி ஒரு தர்மமா இருக்கு அப்படின்னால அங்க சமானாதிகரண பிரயோகம் வருது. அந்த மாதிரி சேதனா சேதனங்களையும் பெருமாளையும் தனிச்சு பார்க்க முடியாது. அந்த சேதனா சேதனங்களை பார்க்கச்சே இவை எல்லாவற்றுக்கும் அந்தராத்மாவாக பெருமாள் இருந்துருக்க, பரமாத்மாத்மகமாக இருந்துருக்குன்றதுதான் சொல்ல முடியும். ஆகையால இப்ப மனுஷ்யகான்ற சப்தம் விசேஷணத்தை சொல்றதா இருந்தாலும் கூட, சரீரத்தை சொல்றதா இருந்தாலும், விசேஷிய பர்யந்தம் அந்த மனுஷ்ய சரீரத்தை உடையவனாக இருக்கவன் யாரோ அவன் பர்யந்தம் எப்படி சொல்றதோ அதே மாதிரி முக்கிய விருத்தியிலேயே, அதாவது பிரைமரி மீனிங்காகவே எல்லா சப்தங்களும் பரமாத்மாவை தான் குறிக்கின்றன என்று சொல்றதுல தப்பில்லை என்று முதல்ல ஒரு சமாதானம். இப்ப இந்த சமாதானத்துல அடையல, இதுவாகல. இதுல என்னன்னா, இதுல எத்தனையோ விதமான சாஸ்திரங்களுக்கு அபிப்பிராயம் எல்லாம் பேதெல்லாம் இருந்துருக்கு. கௌகுன்னு சொல்லி சொல்றோம், மாடுன்னு சொல்லி சொல்றோம். மாடுன்ற சப்தம் இருக்க இந்த கோத்வ ஜாத்திய சொல்றதா, அதாவது மாடா இருக்கக்கூடிய தன்மை, அதாவது மீதி பிராணிகளை காட்டிலும் மீதிகளை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கு, விலட்சணமாக இருக்கக்கூடிய இந்த சாத்மாதி மத்தம்ன்றதுக்கு அதுக்கு கீழே தொங்கிட்டு இருக்கும் போல ஒரு சதை, அதை வச்சுட்டு அந்த தர்மத்தோட இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அந்த ஜாதி. அந்த ஜாத்திய சொல்றதா, ஜாத்திய அது ஜாதி வேற வியக்தி வேற. கோத்வம்ன்ற தர்மம் எங்க இருக்கோ அது வந்து வியக்தி. கோத்வம்ன்ற தர்மம் எல்லா இடத்துலயும் இருக்கு. கடகான்னு சொல்லி சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், கடகான்னு சொன்னா படம்னு அர்த்தம். கடத்துவன்றது ஜாதி. கடத்துவன்ற ஜாதி என்னன்னாக்க, இது வயிறு பெருசா வாய் சின்னதா இருக்கக்கூடிய பாத்திரம் தான் அந்த கடத்துன்றது. அது கடத்துன்றது எல்லாம் கடத்திலயும் இருக்கு. அந்த கடகான்னு சொல்லச்சு அந்த ஒரு பர்டிகுலர் பண்ணி நம்ம எதிர இருக்கிறது அது கடகான்னு சொல்லி நாம சொல்லி சொல்றோம், வெக்திய சொல்றது. இப்போ இந்த விசேஷணமாக இருக்கக்கூடிய தன்மைன்றது இருக்க அந்த சமஸ்தத்திலேயே இருந்துட்டு இருக்க மாதிரி அந்த விசேஷணத்தை வச்சுட்டு இப்ப கௌகம்னு சொல்லச்சு அந்த கோத்வம்ன்றது இருக்கு, அது கடைசியில வெக்தி பர்யந்தத்துல போய் முடியறது, கௌ பர்யந்தத்துல ஒரு போய் முடியறது. அந்த மாதிரி பரமாத்மாவுக்கு அபிரதசித்தமாக இருக்கக்கூடிய இந்த சரீரமாக இருக்கக்கூடிய சேதனா சேதனங்கள் எல்லாமே அந்த பரம அந்த சேதனா சேதனங்களை சொல்லக்கூடிய ஒரு சப்தங்கள்லாம் விசேஷிய பர்யந்தம்னு சொல்றதுனால பரமாத்மா வரைக்கும் போகும், இது பரமாத்மாவை குறிக்கிறதுன்னு சமாதானம் சொல்லி சொல்ற. இப்போ ஒரு சப்தத்துக்கு ஒரு பொருள் தான், அதாவது எல்லா நிலையும் ஒரே பொருள் தான் சொல்ல முடியும். இப்ப என்னன்னா, கடகான்ற சப்தத்துக்கு இந்தூர்ல இருக்கிறவா கடகான்றது இப்படி சொல்ற, இந்த சம்ஸ்கிருத்துல இந்த சப்தத்துக்கு இப்படி அர்த்தம், மீதி பேர் வேற மாதிரி அர்த்தம் சொல்றான்றதெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப எல்லாரும் அந்த சொல் சொல்லினால் சொல்லப்படும் பொருள்ன்றது எல்லாருக்கும் சமமா தான் இருக்கு. அக்னி அப்படின்னு சொன்னா இது நெருப்புன்னு அர்த்தம், அது சுடக்கூடியதா இருக்குன்றதெல்லாம் இருக்கும் இல்லையா. இப்ப இந்த அக்னி சப்தம்ன்றது நெருப்பை குறிக்கிறது, அக்னின்ற சப்தத்தினால சொல்லப்படும் பொருள் நெருப்புன்றது எல்லாருக்கும் சமம் தான் அது. அது வைதிகமாக இருக்கக்கூடிய வேத சப்தமா இருந்தாலும் ஒண்ணுதான், லௌகிகமான பிரயோகமா இருந்தாலும் எல்லாத்துலயும் ஒண்ணுதான். இப்ப நாம மனுஷன், ஆண் பெண், தேவன், பிராணி, பட்சி இப்படின்லாம் நம்ம விவகாரம் பண்ணச்சே, நம்மளுடைய லௌகிக விவகாரத்துல மனுஷன்னா அந்த மனுஷ சரீரத்தோட இருந்திருக்கிற அவனோட நின்று போயிட்டு, அதே மாதிரி ஒரு குடம்னாக்கா அந்த வஸ்துவோட நின்று போயிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் போய் அந்தராத்மாவை போய் சொல்லுமான்னா சொல்லலையே. இது எப்படி சொல்றதுன்னு அடுத்த ஒரு கேள்வி வருது. அதுக்குதான் சொல்லச்ச என்ன சொல்றன்னா, ஒரு வஸ்து எதிரியே ஒரு லேப்டாப் வச்சிருக்கு, டேப் வச்சிருக்கு, இது ரெண்டும் வச்சிருக்கு, பக்கத்துல ஒரு போன் வச்சிருக்கு, செல்போன் வச்சிருக்கு. இந்த மூணு வஸ்துக்களுக்கு உள்ள வித்தியாசம் தெரியாது. ஒருத்தனுக்கு புதுசா வரவனுக்கு எனக்கு தெரியாது லேப்டாப்புக்கும் இந்த டேபுக்கும் மொபைல் போனுக்கும் தெரியாது. ஏன்னா மூணுலயும் பொம்மை பார்த்துட்டு இருக்கா, மூணாலையும் கொத்தர் கொத்தர் உரையாடல் நடந்துக்கிறது. இதுக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் புதுசா தெரிஞ்சுக்கிறது என்ன சொல்லுவேன், இது எல்லாம் போன் மாதிரி ஒரு சாதனம் அவ்வளவுதான், சின்னதா இருக்கு பெருசா இருக்கு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நான். இதுக்கப்புறமா இதனுடைய சூக்ஷ்ம புத்தி, இதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் தெரிஞ்சேண்டவா, இது போன் தான், இது டேபு தான், இது லேப்டாப் தான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த மாதிரி வேதாந்த அத்தியனம் பண்றதுக்கு முன்ன வேதாந்தத்தினால சொல்லக்கூடிய இந்த சரீர சரீர பாவாதிகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்ன இந்தந்த சப்தங்கள்லாம் இத்தத்தோட நின்று போயிடுறதுன்னு அவ நினைச்சிட்டு இருக்காங்க. ஆண் அப்படின்னு சொல்லச்சே அந்த ஆணாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனோட நின்று போயிடுறது, மனுஷா விப்ரஹா பிராமணா அப்படின்னு சொல்லச்சே, கத்திரியான்னு சொல்லச்சே, அந்தந்த அந்த க்ஷத்ரிய சரீரத்தோட இருந்திருக்கிற அந்த ஆத்மாவோட நின்று போயிடுறதுன்னு இந்த வேதாந்த காலட்சேபம் பண்றதுக்கு முன்ன அவெல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. வேதாந்த காலட்சேபம் பண்ணின பிற்பாடு எல்லா சப்தங்களும் பரமாத்மாவை தான் பிரிக்கிறது. பரமாத்மாவுக்கு இந்த சரீர சரீர பாவத்தை கொண்டு பரமாத்மாவுக்கு விசேஷமாக இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறார். இததான் வேதாந்த சங்கிரகத்திலையும் எம்பெருமானார் அத்தமா சாதிக்கிற அந்த விஷயத்தை தான் இங்க சொல்லி சொல்ற. புத்தி, இந்திரியங்கள், மனசு, பிராணம், ஜனான பிராணம் ஜனங்கள் இவைகள் எல்லாவற்றையும் பிரபுவாக இருந்திருக்கிற எம்பெருமான் சிருஷ்டி பண்ணார். மாத்ராச்சஞ்ச பாவார்த்தஞ்ச ஆத்மனே கல்பனாயச்ச. பெருமாள் இதெல்லாம் என்னத்துக்காக சிருஷ்டி பண்ண அப்படின்னா, மாத்திரார்த்தம் மாத்திரம்னா தேகம்னு அர்த்தம். மகாப்பிரளய காலத்துல சரீரம் சோழ சரீரம் அதாவது சுகதுக்காதிகளை அனுபவிப்பதற்கு ஏற்றதான சரீரம் இல்லாத நிலை அது. அப்போ ஒண்ணுமில்லாத இருக்கச்சே இவ மொத்த பேரும் பக்தி பிரபத்தின்னு சொல்ற உபாயங்களை அனுஷ்டிச்சு மோட்சத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட கசித விசிட்டான் பிள்ளையே ஜந்தூன அவலோக்கிய ஜாத நிர்வேதா கர்ணக்கலைபர யோகம் விசதி விஷசைலநாத கருணேத்துவன்னு தயாசதுல சுவாமி சேசிக்கன் சொல்லிக்கிறார். அந்த மாதிரி பெருமாள் இந்த ஸ்தூல சரீரத்தை நமக்கு கொடுக்கற தானே, இப்படி இந்த ஜீவன்களுக்கெல்லாம் ஸ்தூல சரீரத்தை இருந்தது தனக்கு சரீரமாக இருக்கும்படியாக பண்ணுகிறார். இதுதான் மாத்திராத்தின் அர்த்தம். பவார்த்தம் இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடுவதற்காக, இல்ல அவளுடைய கர்மார்த்தம் திரைவர்க்கியமா இருக்க, அதாவது அவ புண்ணிய பாபான் குணமாக சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது, அதுக்கப்புறமா இந்த ஸ்ரேயஸ் திரிவர்க்கம்னு சொல்றச்சே தர்மார்த்த காமம்னு சொல்றோமே அவைகளை பெறுவதற்காகவும், ஆத்மனையே கல்பனாயச்ச ஆத்மனை ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுன்னா எல்லா ஜீவன்களும் எல்லா சேத்தனா சேத்தனங்களுக்கு எல்லாம் எம்பெருமானுக்கு சேட்டபூதமாக இருக்கின்றன, எம்பெருமான் ஒருவரே சேஷியாக இருக்கின்றார் என்பதெல்லாம் தெரியப்படுத்துறதுக்காகவும் தான் ஈஸ்வரன் இது மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ணார். இப்படி சிருஷ்டி பண்ணினதுனால எல்லாமே ஈஸ்வரனுக்கு விசேஷமாக பிரகாரமாக சரீரமாக திகழ்வதனால சரீர வாசிக சப்தம் மொத்தம் சரீரியாக இருந்திருக்கிற எம்பெருமான குறிக்கிறது. ஆகையால வேதம் முழுக்க முக்கியார்த்தமா முக்கியமாகவே வேதத்தில் இருக்கக்கூடிய சப்தங்கள் எல்லாம் பரமாத்மாவை குறிக்கிறதுன்றதுக்கு சொல்லி சொன்னார். சைஷா உபனிஷத் பிராமி பூர்வேஷாம் பூர்வஜயிருதா ஸ்ரத்தையா தாரயேத்யஸ்தாம் க்ஷேமங்கச்சத்ய கிஞ்சனஹ. இது உபனிஷத்னால சொல்லப்படும் பொருள், நமக்கு இருந்திருக்கிற மகான்கள் தான் நமக்கு உபதேசம் பண்ண பொருள். இதுக்கு வெறும கேள்வி கேட்டு இல்லாத இந்த பொருளை யார் சத்தையா தாரையே இதை அறிஞ்சிருந்து அதை மனசுல நிலைப்படுத்திக்கிறாளோ அவன் க்ஷேமம் கச்சந்தி, க்ஷேமத்தை அடைகின்றனர், அவள்லாம் க்ஷேமத்தை அடைவார்கள்னு சொல்லி சொல்ற. இப்படி ஒரு பிரிய வேதாந்த விஷயத்த ரெண்டு ஸ்லோகங்கள்னால மூணு ஸ்லோகங்களால இப்ப நாம பார்த்தோம். இதே மாதிரி இந்த அத்தியாயம் முழுக்கவே பல பல வேதாந்த விஷயங்கள் இந்த சொல்லப்படுவதை சொல்றதுக்காகவே ஏற்பட்டதாக இருக்கு. இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த முக்கியமா தெரிஞ்சுன்னா அதை மனசுல வச்சுப்போம். வேதத்துல இருக்கக்கூடிய எல்லா சப்தங்களும் முக்கியார்த்தத்துல பிரைமரி மீனிங்ல தான் பகவான சொல்றது. எல்லா சப்தங்களும் சொல்கின்றன. ஒண்ணு சரி, அந்தந்த சப்தங்கள்லாம் அந்தந்த அந்தந்த வார்த்தை தான் இந்திரன் சோமன் சொல்றதெல்லாம் பார்ப்போம். இந்திரனை குறிக்கிறது, அந்த குறிக்கிறதோட நிக்கால அதுக்கும் அந்தரியாமையாக இருந்திருக்கிற பரமாத்மா பர்யந்தம் போறது. இது ஏன் நமக்கு இத்தனை நாள் தெரியலன்னா இத்தனை நாள் இந்த வேதாந்தம் தெரியல, ஆகையால நம்ம தெரியல. இப்பதான் உபதேசம் கிடைச்சது, இப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு இன்னைய உபதேசம். இந்த உபதேசம் நமக்கு மனசுல தரிக்கணும்னு அந்த எம்பெருமான் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.